புல் சாத்தி அங்கமெல்லாம் சுத்தி செய்து பெருகும் பக்தியுடன் நான் பாட வேண்டும். தும்பை மலர் தூவி சுடரொளி ஏற்றி நீதம் அம்பிகை வாலனை போற்றி பாட வேண்டும். அருகன் புல் சாத்தி அங்கமெல்லாம் சுத்தி செய்து பெருகும் பக்தியுடன் நான் பாட வேண்டும், நான் பாட வேண்டும். தேன் சிந்தும் மலரெடுத்து திருவடியில் சேர்த்து, திருவடியில் சேர்த்து, தேன் சிந்தும் மலரெடுத்து திருவடியில் சேர்த்து சிந்தை தெளிவுடனே ஐம்புலனை அடக்கி வான்வெளி நிறைந்த ஞானவடிவனே வான்வெளி நிறைந்த ஞானவடிவனே வணங்கிடும் எனக்கு துணிவை தர வேண்டும். அருகன் புல் சாத்தி அங்கமெல்லாம் சுத்தி செய்து பெருகும் பக்தியுடன் நான் பாட வேண்டும், நான் பாட வேண்டும். பாலுடன் தேன் பன்னீர் அபிஷேகம் செய்து, அபிஷேகம் செய்து, பாலுடன் தேன் பன்னீர் அபிஷேகம் செய்து பூவுடன் சந்தனம் பொறியவள் கடலையுடன் வாயார பாடி மனம் மாற வேண்டி நின்றார் பாடி மனம் மாற வேண்டி நின்றால் நற்செயலை கூடி வர செய்திடுவான். வாயார பாடி மனம் மாற வேண்டி நின்றால் கூடாத நற்செயலை கூடி வர செய்திடுவான். அருகன் புல் சாத்தி அங்கமெல்லாம் சுத்தி செய்து பெருகும் பக்தியுடன் நான் பாட வேண்டும். தும்பை மலர் தூவி சுடரொளி ஏற்றி நீதம் அம்பிகை மாலனை போற்றி பாட வேண்டும். அருகன் புல் சாத்தி அங்கமெல்லாம் சுத்தி செய்து பெருகும் பக்தியுடன் நான் பாட வேண்டும்.